والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருள் பெருங்கிருபையினால் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான நட்பையும் தோழமையையும் பெற்ற உத்தம சஹாபி பெண்மணிகளுடைய வரலாற்று தொடரிலே இன்றைய தினம் நாம் அன்னை ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை கேட்க இருக்கின்றோம். ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி நம்மில் பல பேர் தெரிந்திருக்க மாட்டோம், அவருடைய பெயர் கூட பல பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அன்னாருடைய தந்தையார் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் கூட பிரபலமான சஹாபி. யாருடைய பெயரை கேட்டு பெரும்பெரும் வல்லரசுகள் நடுங்கினார்களோ, யாரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் ஒரு பாதையில் சென்றால் இவரை பார்த்து பயந்து ஷைத்தான் வேறொரு பாதையில் ஓடிவிடுவார் என்று சொன்னார்களோ, யாரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய நாவிலே உட்கார்ந்து அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்களோ, அந்த உத்தம உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய அருமை மகளார் தான் அன்னை ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அன்னை ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய தாயார் பெயர் ஜைனப் பின்த் மல்ஊன். இந்த ஜைனப் பின்த் மல்ஊன் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலாவுடைய இரண்டாவது மனைவி. அந்த மனைவிக்கு பிறந்தவர்கள் தான் அன்னை ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா அவர்களும் மிக பிரபலமான சஹாபி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர், அதாவது உமர் ரழியல்லாஹு தஆலா மகன் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்களும் இரண்டு பேருமே அதில் ஜெயனப் ரதி அல்லாஹு அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான். அதில் தப்சா ரதி அல்லாஹு அவர்கள் பிறந்த வருடம் எப்பொழுது என்றால் அந்த வருடமும் மிக பிரபலமான வருடம். அதாவது பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய 35வது வயதிலே மக்காவிலே ஒரு பிரபலமான சம்பவம் நடந்தது. அதான் நபி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நபிப்பட்டம் கிடைப்பதற்கு சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, 40 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்டம் கிடைச்சது. அதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி 35வது வயசுல மக்காவிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம் என்றால், மக்கத்து குறைசிகள் காபத்துல்லாவை இடித்து விட்டு புதிதாக கட்டுகிறார்கள். அப்படி புதுசாக காபத்துல்லாவை கட்டும் பொழுது அந்த காபத்துல்லாவின் மூலையில் இருந்த ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து மறுபடியும் காபத்துல்லாவில் பொருத்த வேண்டும். அதை எப்படி பொருத்துறது, யார் பொருத்ததுங்கும் பொழுது, அதுவரை ஒற்றுமையாக இருந்து காபத்துல்லாவை கட்டி வந்த குறைசிகள் ஹஜ்ருல் அஸ்வதை எடுத்து பொருத்துறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா, அதனால் அந்த பாக்கியம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று வரும்பொழுது அவங்களுக்குள்ள போட்டி வந்துருச்சு. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு பாக்குறோம் பொதுவா உலகத்துல உள்ள நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாம் இணைஞ்சு ஒற்றுமையா ஒரு காரியம் செய்வாங்க, செஞ்சு அதுல ஒரு நல்ல பலன் கிடைக்குதுங்கும் பொழுது அந்த பலன் அனுபவிக்குது யாருக்குமோ சண்டை வந்துடும். பகரமா இல்லையா, மகாராஷ்டிரா நடக்குதுல்ல என்னங்க. சரி, அப்போ அந்த மாதிரி இதே உலகத்திலே லாபங்களுக்காக போடக்கூடிய ஏற்படக்கூடிய சண்டை இது. அந்த மாதிரி மக்கத்து குறைசிகளுக்கு மத்தியில் சண்டை வந்துச்சு. இதை எப்படி அங்க ஒப்பிடலான்னு கேட்டாதீங்க, மக்கத்து குறைசிகள் காஃபிலா தான் இருந்தாங்க. அப்ப மக்கத்து குறைசிகளுக்கு மத்தியில் தாரா வந்துச்சு. என்ன, அந்த காபத்துல கல்ல பொறுத்துற பெருமை யாருக்கு, ஏன்னா பெரிய பெருமை அது. நாங்க எங்க கபிலாவா காபத்துல அஜிர்ல சொத்தை கொண்டு காபத்துல பொருத்தணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அதுவரையும் ஒற்றுமையா காபத்துல்லாவை கட்டி வந்த அந்த மக்கள் ஹஜ்ரத் அஸ்வத் கழுத்துக்கு பொறுத்துறது யாருன்னு வரும்போது தகராறு வந்த உடனே அந்த தகராறு கடைசியில் தன் சண்ட அளவுக்கு போற அளவுக்கு வந்துருது. குறைசியில பத்தி கேள்விப்பட்டிருப்பான், ஆனா அவனோட வாழ தூக்கி நிப்பாங்க. அந்த மாதிரி நான் அடிச்சு போர் நடக்கிற அளவுக்கு வந்துருச்சு. வந்த உடனே அப்போ அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்றாங்க, நமக்குள்ள தகராறு சண்டை போட வேண்டாம், நம்ம எல்லாம் சுமூகமா ஒரு முடிவு எடுப்போம். என்ன முடிவுன்னு சொன்னா, நாளை காலையில காபத்துல்லாக்குல யார் முதல்ல நுழைகிறாங்களோ அவர்கிட்ட இது விஷயமா முடிவு செய்யற பொறுப்பை படைச்சிருவோம், யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு தீர்மானிக்கிறோம். நம்ம கேள்விப்பட்ட வரலாறு தான் இது, பெரும்பாலும் கேள்விப்பட்டதான். அப்ப அந்த முடிவு பண்ணிட்டு போறாங்க. அந்த மாதிரி மறுநாள் காலையில யதார்த்தமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலா காபத்துல்லாவுக்குள்ள வர்றாங்க. இதை பார்த்தோம் மக்கத்து குறைசிலாம் முடிவு பண்றாங்க, அப்ப நல்ல ஆள் தான், நம்ம பொறுப்பை படைச்சிருக்கிறோம், இவர் தீர்ப்பு வாங்கிறது சரியான ஆள் அப்படின்னு நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரச்சனையை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காண்டி இப்ப அந்த மாதிரி அடிச்சுக்கிறீங்க உங்களுக்குள்ள, ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை இது தீக்கிறதுக்கு சண்டை போட்டு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அந்த ஹஜ்ரல் அஸ்வதை ஒரு துணியை விரிக்க சொல்லி அந்த துணியில ஹஜ்ரல் அஸ்வதை தூக்கி வச்சு எல்லா கபிலாக்களை சார்ந்தவர்களையும் அந்த துணியை தூக்கிட்டு வர சொன்னாங்க. தூக்கிட்டு வந்து காபத்துல கிட்ட வந்த உடனே எல்லாரும் எல்லா கபிலாத்தை சார்ந்த தலைவர்களும் அந்த ஹஜ்ரல் அஸ்வதை தூக்கி கொடுக்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புனிதமான கரங்களால் அதை ஹஜ்ரல் அஸ்வதை காபத்துலாவிலே பொருத்தினார்கள். இது வரலாறு. இந்த வருடம் இந்த சம்பவம் வந்து மக்களுக்கு மத்தியில ஒரு பெரிய பிரபலமான சம்பவமாக மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழையும் சிறப்பையும் ரொம்ப உயர்த்தக்கூடிய சம்பவமா ஆயிடுச்சு. அதனால அந்த சம்பவத்தை இந்த சம்பவம் நடந்த வருஷத்துலதான் அன்னை ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். அதனால இந்த சம்பவம் ரொம்ப பிரபலமா இருந்ததுனால ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா வயசை கேட்க போல என்ன சொல்லுவாங்கடா, ரசூலுல்லாஹ் ஹஜ்ரல் அஸ்வத் பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க இல்லையா அந்த வருஷம் தான் நான் பிறந்தேன் அப்படிங்குவாங்க. ஹயர் அந்த அடிப்படையில ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அந்த ஹஜ்ரல் அஸ்வத் பிரச்சனை ஏற்பட்டக்கூடிய அந்த வருடத்துல ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். இவங்களுக்கு ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு முதன் முதலா ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹனீஸ் இப்னு ஹுதாஃபா, ஹனீஸ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிப்பட்ட அதாவது பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ண உடனே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழால் வெட்டுவதற்காண்டி போனவங்க கடைசியில் அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஈமான் கொண்டு திரும்பினார்கள். அப்படி உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய மகளார் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஹஃப்ஸா தன்னுடைய கணவருக்கு ஹனீஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அதற்கு ஹனீஸ் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேருமே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு ரெண்டு பேருமே கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இருக்கின்றார் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி. அப்படி எல்லா சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அதுல ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவருடைய கணவர் முதல் கணவர் ஹனீஸ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் இவங்களும் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போய் மறு வருடம் என்ன ஆகுது, ஹிஜ்ரி 2nd பத்ர் போர் நடக்கின்றது. அந்த பத்ர் போர்ல ஹஜ்ரத் ஹனீஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு கணவர் காயப்பட்டு பல நாட்களா படுக்கையில இருக்கிறாங்க. பல நாட்களாக படுகையில் இருக்கிறாங்க. இருந்து அந்த காயத்தினாலேயே அவர்கள் ஷஹீதுமாய் அப்படினார்கள் மௌத்தாயிடுறாங்க. ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா தன்னுடைய இளம் வயதிலேயே தன்னுடைய சின்ன வயசுலேயே தன்னுடைய கணவனை இழந்து அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகளை பத்தி அதிகமாக கவலைப்படுறாங்க. தன்னுடைய மகள் சின்ன வயசுல விதவையா போச்சே, அப்ப இந்த மாதிரி யாரும் நல்ல மாப்பிள்ள பாக்கணுமே அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு வரும்பொழுது அவங்க சிந்தனையில யார் படுறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு சொல்லிருப்பேன். என்னன்னு சொன்னா, ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்ல கலந்துக்கல. நபிஸ்லாத பத்ர் போருக்கு போனாங்க இல்லையா, அப்ப உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு பத்ர் போர்ல கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகள் ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க உஸ்மானுக்கு யாரு, யாருக்கு மனைவி, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு மனைவி ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி மகள். அவங்க கடுமையா நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, மதினால இருந்தாங்க. அப்ப நபிஸ்லாத என்ன பண்றாங்க, உஸ்மான் சொல்றாங்க, மருமகன்ட்ட உஸ்மானே நீங்க பத்ர் போருக்கு வர வேண்டாம், நீங்க என்னுடைய மகளை பக்கத்திலேயே இருந்து நல்லபடியா கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு பத்ருக்கு புறப்பட்டு விடுகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹி பத்ர் மைதானத்துல இருக்கும் பொழுது ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா பதில அவன வஃபாத் ஆயிடுறாங்க. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவி மேல அவ்வளவு பெரிய முகபத் வச்சிருந்ததுனால அவங்களுடைய மனைவியின் மரணம் வந்து உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்துது, கடுமையான மன வருத்தத்தை ஏற்படுத்துது. அந்த நேரத்துல தான் அதாவது பத்ர் போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தாராங்க. பத்ர் போர் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள்ல காயப்பட்டிருந்த ஹனீஸ் ரழியல்லாஹு அன்ஹு யாரு, ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு கணவர், அவங்க மௌத்தாராங்க. அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, நம்முடைய மகள் ஹஃப்ஸாவை மனைவியை இழந்து இருக்கக்கூடிய உஸ்மானுக்கு பொண்ணு பேசினா என்ன, உஸ்மானுக்கு பொண்ணு பேசினா என்ன, அவங்க ஏற்கனவே மனைவி இழந்திருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு போய் நம்ம மகளை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்துக் கொள்ளும்படி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யாரு யாருக்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு. கேட்கும் பொழுது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, மறுத்துறாங்க, லா உரீது நிஸா லா, இப்ப எனக்கு கல்யாணமா தேவையில்லை, நான் எனக்கு கல்யாண ஐடியாவே இல்லை, நான் கடுமையான மனவேதனை எடுக்கிறேன், என்னுடைய அருமை மனைவியை பிரிந்து வேதனை எடுக்கிறேன், இந்த நேரத்தில் கல்யாண ஐடியாவே இல்லைன்னு சொல்லி மறுத்துறாங்க. சரி, உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரொம்ப வேதனைப்படுறாங்க, சரி அவருக்கு ஐடியா இல்லை போல தெரியுது. சரி, தன்னுடைய அருமை நண்பர், தன்னுடைய அருமை நண்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. யார, ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, யார்ட்ட கேக்குறாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சரின்னு சொல்லல வேணான்னு சொல்லல கம்முன்னு உட்காந்து எழுச்சி போயிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க சரின்னு சொல்லல வேணாம்னு சொல்லல, அவங்களாவது வெளிப்படையா எனக்கு இப்ப ஐடியா இல்லைங்க வேணாம் அப்படின்றாங்க. ஆனா அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சரின்னு சொல்லல வேணாம்னு சொல்லல, கம்முனு எழுந்து போயிடுறாங்க. இது உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையான வேதனையா இருக்கு. உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு கடுமையான வேதனையா இருக்குது. அவராவது உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு வேணாம்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க, ஆனா இவரே வேணும்னு சொல்லல வேணாம்னு சொல்லல, நம்முடைய கோரிக்கையை நிராகரிச்ச மாதிரி எழுந்து போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டு தன்னுடைய வேதனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. யாரு? உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த நேரத்தை சஹாபாக்களுக்கு நல்லதை கேட்டது எதையுமே யார்தான் முறையிடுவாங்க? நபிசுல்லாஹிதான் முறையிடுவாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆன பிறகு அதற்கு அபூபக்கர் ரலி அல்லாஹு தஆலா உமர் அவர்கள் சொல்றாங்க, உமரே வாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தா இருக்கும் பொழுது அடிக்கடி சில சஹாபாக்கள் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க, பேசுற உம்மா இமான் உண்மை உம்மஹானி இந்த மாதிரி சில சாமி பெண்மணி வீட்டுலாம் போயிட்டு வருவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்குலாம் இப்ப ரொம்ப வேதனையா இருக்கு ரசூலுல்லாஹ் பிரிஞ்சது, அதனால வாங்க நாம அவங்க வீட்டுக்கு போய் நம்மளும் போய் ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலி அல்லாஹு உமர் அல்லாஹ் அழைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் போறாங்க. யார் வீட்டுக்கு? உம்மா இமான் ரலி அல்லாஹு தஆலா வீட்டுக்கு போறாங்க. இவங்களை பார்த்த உடனே உம்மா இமான் ரலி அல்லாஹு தஆலா அவங்க ஒரு பெண் சஹாபி, அவங்கள பத்தி வரலாறு சில பின்னாடி வரும். அந்த உம்மா இமான் ரலி அல்லாஹு தஆலா ஓடு கதறி அழுதுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே கதறி அழுதுறாங்க. அப்ப உமர் ரலி அல்லாஹு தஆலா கடுமையான கோபப்படுறாங்க, என்ன உம்மா இவனை ஏன் அழுவுறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அற்புதமான சிறந்த துனியாவை விட்டுட்டு மோசமான ஆகிறதுக்கு போயிட்டாங்களா? அதை கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஆகிறதுக்கு தான் போயிருக்கிறாங்க, இந்த மோசமான உலகத்தை விட்டுட்டு நல்ல ஆகிறதுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க வெற்றி தான் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஏன் அழுவுறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றிருக்கும் இடம் அவர்கள் வாழ்ந்த இடத்தை விட சிறந்த இடம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி உமர் ரலி அல்லாஹு தஆலா கண்டிக்கிறாங்க. அப்ப உம்மா ஐமன் ரலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க, உமரே நான் அதுக்காண்டி அழுவல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போயிட்டாங்க, அவங்க போன இடம் ஆகிறது வந்து ரொம்ப மோசமான இடங்கிறதுக்காண்டி அழுவல, நான் எதற்காண்டி அழுகின்றேன் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருந்தவரை நம்முடைய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேரடி ரசூலுல்லாஹி சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேரடி வஹீன் மூலமாக நம்மை கண்காணித்துக் கொண்டிருந்தார். நம்ம எந்த பிரச்சனையும் ரசூலுல்லாஹி சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட இந்த செய்தியை நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த வஹீனுடைய தொடர்பு அறுபட்டு போச்சு. இது யாருக்கு அல்லாஹ் வஹியா இருக்குவான்? யாருக்கு அல்லாஹ் ரப்பல் நேரடியா வஹியா இருக்குவான்? அந்த வஹியினுடைய தொடர்பு அறுபட்டு போச்சு, அதை நினைச்சுதான் அழுகுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் தங்களை எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அதற்கு உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு தனக்கு ஏற்பட்ட இந்த மன வருத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார ரசூலுல்லாஹ், முதல்ல உஸ்மான்ட்ட போய் கேட்டேன், அவராவது வெளிப்படையா வேணாம்னு சொல்லிட்டாரு, ஆனா அபூபக்கர் வேணும், எனக்கு நெருக்கமான தோழர் அபூபக்கர், அவர்கிட்ட போய் கேட்டேன், அவர் என்ன சொன்னா சரின்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல, அவருபாடு முகத்தை திரும்பிட்டு போயிட்டாரு யார ரசூலுல்லாஹ், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லி உமர் ரலி அல்லாஹு தஆலா தன்னுடைய வருத்தத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முறையிட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான பதில் சொல்றாங்க உமர் ரலி அல்லாஹு அன்ஹு. ஒரு அழகான பதில் சொல்றாங்க, உமரே உமரே உஸ்மானுக்கு ஹஃப்ஸாவை விட சிறந்த மனைவியை கொடுக்கிறாய், உஸ்மானுக்கு ஹஃப்ஸாவை விட சிறந்த மனைவியை தருகின்றேன், உமக்கு உஸ்மானை விட சிறந்த மருமகனை தருகிறேன். உஸ்மானுக்கு நீங்க ஹஃப்ஸாவை போய் கேட்டீங்க, உஸ்மானுக்கு அவர் மறுத்துறார் இல்லையா, ஆனா உஸ்மான் அப்படியே விடக்கூடாது, அவருக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் அந்த பெண் யார் என்றால் ஹஃப்ஸாவை விட சிறந்த பெண்ணை உஸ்மான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சரி, நீ உங்களுக்கு உஸ்மான் மருமகனாக ஆசைப்பட்டீங்க இல்லையா, உங்களுக்கு உஸ்மானை விட சிறந்த மருமகனை தருகிறேன் அப்படிங்கிறாங்க. உமர் ரலி அல்லாஹு தஆலா ஒண்ணு புரியல, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றான்னு தெரியல. உஸ்மானுக்கு ஹஃப்ஸாவை விட சிறந்த கணவனை சிறந்த மனைவியை தருகிறேன், உமக்கு உஸ்மானை விட சிறந்த சொல்ல புரியுதா குழம்புதா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு உமர் ரலி அல்லாஹு தஆலாவுக்கு அந்த நேரத்தில் புரியல. கமல் போயிடுறாங்க. போன பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு அவங்கள கூப்பிட்டு, நீ என்னதான் வருத்தா இருக்கலாம் வா, ஏன்னா உலகத்துல ஹயாத்து மௌத்துங்கிறது ஏற்கனவே சொல்லி ரசூலுல்லாஹி ஆறுதல் சொல்லிட்டு தன்னுடைய அடுத்த மகள் உம்மு குல்சூமை உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா கல்யாணம் பண்ணிச்சாங்க. இப்ப உம்மு குல்சூம் ரசூலுல்லாஹுடைய மகள், ஹஃப்ஸா உமருடைய மகள். அப்ப உமருடைய மகளை விட ரசூலுடைய மகள் வந்து உயர்ந்தவ தானே, ஹஃப்ஸா ரலி அல்லாஹு தஆலா உமர் ரலி அல்லாஹு தஆலா மகள் தான், உமர் ரலி அல்லாஹு தஆலா மகளை விட ரசூலுல்லாஹி மகள் உயர்ந்தவங்க. அதான் சொன்னாங்க, உஸ்மானுக்கு ஹஃப்ஸாவை விட சிறந்த மனைவியை தருகிறேன், உமக்கு உஸ்மானை விட சிறந்த கணவனை தருகிறேன். அது யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ஹஃப்ஸா ரலி அல்லாஹு தஆலா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்ப உஸ்மான் எதிர்பார்த்த உமர் ரலி அல்லாஹு எதிர்பார்த்தது யார? உஸ்மானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்னப்பா உஸ்மான் மருமகன் ஆசைப்படுற, நானே உனக்கு மருமகன் வர்றேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுவை கல்யாணம் பண்ணி கொண்டு திருமணம் செய்து கொண்டு அவர்களே உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு மருமகனா ஆயிடுறாங்க. இதனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உமரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு, உமரே நீங்க என்கிட்ட சொன்னீங்க உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, அப்ப நான் சரின்னு சொல்லல வேணாம்னு சொல்லல, நான் நிராகரிச்சுட்டு போயிட்டேன். அது உங்களுக்கு கடுமையான வேதனை ஏற்படுச்சு, அதை நான் கவனிச்சேன். உங்க முகம் வாடி போச்சு, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்கிட்ட ஒழுங்கா நீங்க பேசல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு, நீங்கள மன வருத்தோடு இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நான் ஏன் தெரியுமா அதை சொல்ல, உங்கள்கிட்ட ஒண்ணுமே பதில் சொல்லல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு முறை பேசிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தை என்னத்திலே தெரிவித்தார்கள். என்னவென்றால், பா உமருடைய மகள் அப்சா விதவையா இருக்குது, அந்த அப்சாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன், உங்க அபிப்பிராயம் என்ன அப்படின்னு ரசூலா என்ன பண்ணாங்க, என்கிட்ட கேட்டாங்க. அதனாலதான் நீங்க உங்களுடைய மகளை என்னிட்ட சொல்லும் பொழுது நான் ரசூலுல்லாஹி ரகசியத்தை வெளிப்படுத்தவும் தயாரா இல்ல, உங்களை சொல்லித்தான் ரகசியத்தை வெளிப்படுத்தினாயிடும். நபிசுல்லா அலைஹி என்ன மட்டும் ஆலோசனை கேட்டாங்க, அபூபக்கரே உங்க அபிப்பிராயம் என்ன, உமருடைய மகள் பாவம் சின்ன வயசுல விதவையா போச்சு, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு என்ன அபிப்பிராயம் கேட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹி என்கிட்ட கேட்ட அபிப்பிராயத்தை உங்களை சொல்லி வச்சுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியத்தை உங்களை சொன்னதாயிரும். சரி, அதே நேரத்துல நான் யாமா இல்லைன்னு மறுத்தாலும் நீங்க ஏதாவது காரணம் கேட்டுருச்சு, ஏன் மறுக்கிறீங்க, ஏன் ஏத்துக்கிறீங்க காரணம் கேட்டீங்கன்னா என்னால பதில் சொல்ல முடியாம போயிடும், அதனாலதான் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன் தரப்பு விளக்கத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு சிறப்பு அம்சத்தை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு மனைவி, நேற்று சொன்னேன் தர்மம் செய்வதில் அதிகமான வேகமானவங்க யாரு, ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு சிறப்பு கொடுத்திருந்தான். அந்த விதத்துல ஹஜ்ரத் ருக்கையா, ஹஜ்ரத் யாருக்கு, ஹஸா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மிக சிறப்பு கொடுத்திருந்தான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ரொம்ப சோசியலா பழகுவாங்க. அதான் நபிசுல்லாஹத்தை வந்து ஒரு அல்லாஹ் ரசூல் அல்லாஹ் நபிங்கிற மாதிரி ரொம்ப பயந்து கண்ணியெல்லாம் படுத்த மாட்டாங்க. நம்ம புருஷன் தானே, டெல்லிக்கு ராஜா வந்தாலும் தாய்க்கு புள்ள தானே, சொல்லுவாங்கல்ல நீ டெல்லிக்கு ராஜா வரணும் தாய்க்கு புள்ளதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கட்டும் அல்லாஹ் நபியா இருக்கட்டும் எனக்கு புருஷன் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சோசியலா எதனால உருதுல சொன்னா பேத்தக்கல்லுஃப், உருதுல பேத்தக்கல்லுஃபுங்க, ரொம்ப சகஜமா பழகுவாங்க. எந்த ஒரு ரசூலா ஏதாச்சும் சொன்னா உடனே எடுத்து பேசுவாங்க, நபிசுல்லா ஏதாச்சும் சொன்னா உடனே எடுத்து பேசுவாங்க. இத மற்ற மனைவியர் பார்த்து கூட ரொம்ப கடந்த சில சமயத்துல என்னது அப்சாவுக்கு இவ்வளவு தைரியம், ரசூலா ஏத்து பேசுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் புரிஞ்சுப்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்ம மேல கோபத்தினாலேயோ அல்லது அடங்கா பிடாதித்தனமையாலேயோ இல்ல, அவங்க நம்ம சோசியலா இருக்கிறதுனால இப்படி ஏத்து பேசுறாங்க அப்படின்னு நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் புரிஞ்சுப்பாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல விதங்கள்ல அப்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வாக்குவாதம் நடக்கும். ரசூலா ஏதாவது சொன்னா உடனே ஒரு ஆர்கியூ பண்ணுவாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க யாரும் சொல்லலாம் அதே அப்படின்னு சொல்லி. ஒரு முறை நபிசுல்லாஹி சொல்றாங்க, பதில் போர்ல கலந்தவர்களையும் கலந்து கொண்டவர்களையும் ஹுதைபியா உடன்படிக்கையில கலந்து கொண்டவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தின் பக்கமே காட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்க. நபிசுல்லாஹி சொல்றாங்க, பதில் போர்ல கலந்து கொண்டவர்களையும் ஹுதைபியா போரில் கலந்து கொண்டவர்களையும் அல்லாஹு தஆலா நரகத்தின் பக்கமே காட்ட மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே கேக்குறாங்க, அப்படின்னு சொன்னா இம்மின்கும் இல்லா வாரிதுஹான்னு ஒரு ஆயத்தோட அந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம், யார் கேட்டாங்க, ஹஃப்ஸா கேக்குறாங்க, மனைவி கேக்குறாங்க, அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த நரகத்தை கடந்துத்தான் செல்ல வேண்டும், அந்த நரகத்துக்கு வந்துத்தான் தீரணும். அதான் நம்ம சொர்க்கவாதிகளாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை காட்டுவான். அது ஏன் சொன்னா, பொதுவாக சொல்லுவாங்கல்ல நிழலின் நிலைமை வெயில தான் தெரியும், உங்களை நேரம் கொண்டு போய் ஏசி ஏசிங்கேருந்து பள்ளியாசில இருந்து ஏசி கார்ல ஏறி ஏசி ரூம்ல போய் இறங்கிட்டீங்கன்னாக்கா அங்க போய் உட்காந்து என்ன சொல்லுவீங்க, என்ன மெட்ராஸ்ல வெயிலே இல்லை அப்படிங்கிறீங்க, 110 டிகிரி அடிச்சுட்டு இருக்கோம், 110 டிகிரி வெயில் காய்ச்சிட்டு இருக்கோம், நம்ம நேரம் ஏசியில ஏறி ஏசியில போய் இறங்கிட்டு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு கூட யாரும் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது ஹஸ்ரத், நல்லா குளுகுளுன் இருக்காங்க, நான் சொன்னேன் நோம்புட டேஸ்டே போயிடுச்சுங்க அப்படின்ட்டு, நோம்புட டேஸ்டே போயிடுச்சு, நோம்புண்டா எப்படி இருக்குண்டா, நல்ல வெயில் அடிச்சு காஞ்சி நாக்கு வறண்டு அசர் ஆன உடனே அசர் தான் அப்படியே மயக்கரைச்ச மாதிரி உளுந்து அப்படியே நோம்பு திறகு நேரத்தில் அங்கே குளிர்ந்த தண்ணி சர்பத்தை வச்சு நோம்பு திறகு நேரத்தில் எப்போ எப்போ எப்போன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து துவா செஞ்சு அந்த நேரத்தில் நோம்பு திறந்துட்டு ரசூலா சொல்லி கொடுத்தாங்க பாருங்க, ஜஹபல்லவா ஓ வபுத்தல்லத்தில் உருவகு ஓ சபத்தல் அஜரு இன்ஷா அல்லா, தாகம் தீர்ந்தது நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டன, இன்ஷா அல்லா அல்லா இடத்துல கூலி உறுதியாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்போ அந்த நோம்பு டேஸ்ட் தெரியும் அப்படிதானே, நல்ல குழு குழுன்னு இருக்குது, ஒரு வெயில இல்ல ஒண்ணு இல்ல பசி இல்ல தாகம் தெரியல, அப்ப நோம்பு டேஸ்ட் என்ன இருக்குது அப்படிதானே. அப்ப அந்த மாதிரி அவ ஏசிலேயே உட்கார்ந்து இருந்தா வெயிலுடைய கஷ்டமே தெரியாது, கொஞ்சம் வெயில நின்றாதான் குளிருடைய அருமை தெரியும். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணுவான்னு சொன்னா, சொர்க்கவாதிகளை நேரம் அப்படி ஸ்ட்ரெயிட் டு பாயிண்ட் பண்ண சொர்க்கத்துக்கு என்ன பண்ணா, கொஞ்சம் அப்படி நேரத்தை திறந்து காட்டும் அந்த மாதிரி தான் நேரம் பாரு இதான் நான் எவ்வளவு வேதனை பண்றாங்க பாரு. அப்படி பார்க்கும் பொழுதுதான் அவங்க எதனுடைய அருமை தெரியும் சொல்ல நினைச்சீங்களா? அப்புறம் சொர்க்கத்துடைய அருமை தெரியும். ஆஹா சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொர்க்கத்தை எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை கொடுத்துருக்கா, நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சானே, நம்மளை மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாதியா போட்டிருந்தா நமக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டிருக்கும் சொல்லி அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்பார்கள். அப்படிங்கிற அர்த்தத்துல அல்லாஹ் சொல்லும்போது சொல்ற குர்ஆன்ல, வயிம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களில் யாரா இருந்தாலும் அந்த சொர்க்கத்தை பார்த்துதான் தீர வேண்டும், வந்துதான் தீர வேண்டும் அப்படிங்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களையும் ஹுதைபியாவில் கலந்து கொண்டவர்களையும் நரகத்தின் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே சகோதரி அஃப்சானை கேட்டாங்க, அப்படின்னா இம்மின்கும் இல்ல வாரிது என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் யாரா இருந்தாலும் சரி சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு வந்துருதான் போட சொல்லி நீங்க அல்லாஹ் நரகத்தை காட்ட மாட்டேன்னு சொல்றீங்களே அப்படின்னாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சதே பதில் சொன்னாங்க, சும்மன் நஜ்ஜில் லதீன தௌ சும்மன் சும்மன் நஜ்ஜில் லதீன தக்கௌ வ நதரு தாலிமீன ஃபீஹா ஜைஸா. அடுத்த ஆயத்து வந்து காட்டுறாங்க, நீ முராயத்தை மட்டும் எடுக்கிற அடுத்த ஆயத்து அல்லாஹ் சொல்றான், நீ அந்த ஆயத்தை மட்டும் சொல்றிய அடுத்த ஆயத்துல தானே சொல்றான், அவர்களுக்கு நாம் யாரா இருந்தாலும் நரகத்தை அவங்களுக்கு காட்டுவோம், ஆனால் சும்மன் நஜ்ஜில்லதீன அத்தகோ, யார் அல்லாவை அஞ்சு கொண்டார்களோ அவர்களை அந்த நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவோம், நரகத்துல போட்ட மாட்டோம், நரகத்தை லைட்டா காட்டுவோம் ஆனா நரகத்தை விட்டு பாதுகாத்து விடுவோம், யார் பாவம் செய்தார்களோ அவர்களை அந்த நரகத்துல நிரந்தரமா போட்டுவோம் அல்லாஹ் சொல்றான். அப்போ உதைபியாவில் கலந்து கொண்டவர்களும் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களும் அல்லாவை அஞ்சியவர்கள்ங்கிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தின் பக்கமா கூட்டிட்டு வருவான், ஆனா நரகத்துல போட மாட்டான், அதான் என்னுடைய கருத்துன்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இப்படி பல நேரங்கள்ல அன்னை அஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஃப்ஸா ரழியல்லாஹு ரொம்ப பாசமா இருந்தாங்க, ஹஃப்ஸா ரழியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ரொம்ப பாசமா இருந்தாங்க. அது மட்டுமல்ல ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு இல்மு ரொம்ப ஆர்வம், கல்வி கற்பதில் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு ஒரு பெண்மணி வர்றாங்க, அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொன்னா நிறைய துவாக்கள் மனப்பாடம் பண்ணி குறிப்பா அந்த எறும்பு கடி பூச்சிக்கடி விஷக்கடி இந்த மாதிரி கடிப்பட்டா ஓதி ஊதுறவங்க, இந்த மாதிரி கடிபட்ட அந்த விஷப்பூச்சிகள் கடிச்சிருந்துன்னா ஓதி ஊதுறவங்க. அப்ப அந்த பெண்மணி வந்து ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க ஹஃப்ஸாவுக்கு அந்த துவாவை கத்துக் கொடுங்க. ஹஃப்ஸா அந்த மாதிரி ரொம்ப ஆர்வம், துவாக்களை தெரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணணும், நிறைய மார்க்க ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஹஃப்ஸாக்கு ரொம்ப ஆர்வம், அந்த துவாக்கள் எல்லாம் நீங்க ஹஃப்ஸாக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொல்றாங்க. இப்படி அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதிலும் அதில் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இப்படி அதே நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வஃபாத்துக்கு பிறகு ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வரை உயிரோடு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி அஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா 15 ஆண்டுகள் வரை ஹயாத்தா இருந்தாங்க. அப்ப அந்த 15 ஆண்டுகளுக்கு இடையில சிஃபின் யுத்தம் ஒரு யுத்தம் நடக்குது. இன்ஷா பின்னாடி சொல்லுவோம் அலி ரழியல்லாஹு வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு போன வருஷம் சொல்லி காட்டிருக்கிறேன். சிஃபின் யுத்தம் ஒரு யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்துல அப்துல்லா இப்னு உமர் அதாவது அஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய யாருக்க கூட பிறந்த சகோதரர் அப்துல்லா இப்னு உமர் வந்து அஃப்ஸாவுக்கு கூட பிறந்த சகோதரர், ரொம்ப பிரபலமான சஹாபி, ரொம்ப அறிவாளி சஹாபி. அந்த அப்துல்லா இப்னு உமர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த இந்த கருத்து வேறுபாடு சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போச்சு, யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வருதுங்கிறதுல. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஒதுங்கிறாங்க அப்படியே. அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு ஒதுங்கிறாங்க. ஒதுக்கும் பொழுது அண்ணே ஹஃப்ஸா சொல்றாங்க, தன்னுடைய அண்ணன்ட்ட போய், அண்ணனே நீங்க அப்படி ஒதுங்குறது சரியில்லை, ஏன்னா சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு போச்சு, மன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு போச்சு, இந்த நேரத்தில் உங்களை மாதிரி நல்ல மக்களை ஒதுங்க கூடாது, நீங்க அதுக்குள்ள நுழைஞ்சு அவங்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை தீர்த்து வைங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சொல்லுங்க, ஏனென்றால் மக்கள் எல்லாம் உங்களுடைய அபிப்பிராயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். பொதுவாக நல்லவர்கள் ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன பண்ண கூடாது, ஒதுங்க கூடாது. ஒரு பிரச்சனை நடக்குது முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது நமக்கு என்னன்னு நல்லவங்க ஒதுங்க கூடாது, என்ன பண்ண அதில் ஈடுபட்டு முடிந்தவரை சமாதானத்தை ஏற்படுத்த முயற்சிக்கணும், நல்லதை ஏற்படுத்த முயற்சிக்கணும், அதனால நீங்க ஒதுங்குறது சரியில்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அண்ணனுக்கு அஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அட்வைஸ் பண்ண உடனே அவங்க அண்ணன் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனை ஈடுபட்டு அது என்னன்னு சொல்லி பார்த்து சால்வ் பண்ணி வைக்கிறாங்க. என்னங்க, கிளைமேட்டுடைய மிஸ்டேக்கா இல்ல பயானுடைய மிஸ்டேக்கா? கிளைமேட் மிஸ்டேக்கா பயான் மிஸ்டேக்கா? சரி புரியுதானே, யார் தூணா அவங்க தலையாடுறாங்க, புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி சரி முடிச்சுக்க. அதே நேரத்தில் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா ரொம்ப துடுக்கா பேசணும் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், ரொம்ப சோசியலா பேசுறவங்க துடுக்கா பேசுறவங்க கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் முன்கோபம் அதிகம். ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹாட்ட கொஞ்சம் முன்கோபம் அதிகம். ஒரு முறை அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஃப்ஸாவுக்கு யாரு தாப்பனார், அவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, மனைவி வந்து அவங்க மனைவி வந்து ஏதோ ஒன்று எடுத்து பேசுறாங்க. அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு மனைவி யாரும் கவனிங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்து சைத்தானே பயந்தான், ஆனா யார் எடுத்து பேசுறாங்க, ஏன்னா அப்போ தான் சோசியல், அதாவது நம்ம புருஷன் தானே அப்படின்னு சொல்லி ஊர்ல ஊருக்கு மேல பெரிய ஆஜியாரா இருப்பாரு, பெரிய மனுஷனா இருப்பாரு, பெரிய அஜத்தா இருப்பாரு. வீட்டுக்கு வந்தா நீ ஊருக்கு பெரிய அஜத்தா இருக்கலாயா, எங்க வீட்டுக்கு யாரு தானே பொதுவாக நினைப்பு வரும்ல, பொதுவாக நினைப்பு வரத்தானே செய்யும். அந்த மாதிரி உமர் என்ன சொல்லுங்க, பொதுவா சொல்றேன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்க, ஏதோ விஷயத்துல ஏத்து பேசுறாங்க. ஏத்து பேசுறவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எல்லாம் வேணும் உங்களுக்கு. ஐயா ஜாகிரியா இருக்கும் பொழுது பெண்களை எல்லாம் மிருகங்களா நடத்துறாங்க மக்கள். இஸ்லாத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு ஒரு உணவு இருக்கிறதாவே அது மறிச்சது கிடையாது. உங்க எல்லாம் மனிதர்களாவே மறிச்சது கிடையாது, மிருகங்களா நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இஸ்லாம் வந்த பிறகு உங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, இவ்வளவு சிறப்பு கொடுத்து, உங்களுக்கு இவ்வளவு கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான், நீங்க என்னடா ஏத்து ஏத்துல மாப்பிள்ள மாதிரி ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கண்டிக்கிறாங்க. கண்டிச்ச உடனே அவங்க மனைவி சொல்றாங்க, ஆமாமா நாங்க பேசினா மட்டும் உங்களுக்கு பெருசா தெரியும், ஒரு சின்ன விஷயத்த உங்களால தாங்கிக்க முடியல, உங்க மகா அஃப்சாவை எடுத்துங்க, எப்ப பார்த்தாலும் ரசூலாவை ஏத்து ஏத்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கடுமையான கோபம் வருது. அப்படியா, ஏன் மகா ரசூலாவை ஏத்து பேசுறாளா அப்படின்னு சொல்லப்ப நேரம் வீட்டுக்கு வர்றாங்க. யார் ரசூலா வீட்டுக்கு வர்றாங்க, வந்த உடனே தன்னுடைய மகள்கிட்ட கேக்குறாங்க, என்ன அப்சா ஒரே எப்ப பார்த்தா ரசூலா ஏத்து ஏத்து பேசிட்டு என்ன செய்தி, அதாவது ஏத்து பேசுறியா அப்படின்ன உடனே, அண்ணம்மா அப்படிலாம் இல்லையே மார்க்கல, ஆமா ஏத்தா பேசுறேன் அப்படின்னாங்க. கோபப்பட்டு விட்டால் அல்லாஹ் நரகவாதி ஆகிடுவான். நீ யாரோட புருஷனா பொண்டாடியா இருந்த ரசூலா பொண்டாடியா இருந்தா என்ன, ரசூல்லா மேல கோபப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க சொன்னா அல்லாஹ் நரகவாதி ஆகிருவான். அதனால கவனம் ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க, அவ்வளவு முகப்பத்து வச்சிருந்தாங்க. அதாவது தன்னுடைய மகளுக்கு கணவன் இருந்தனால, தனக்கு மருமகன் இருந்ததுனால யார உட்காருங்க ஏஜிப்பா அப்படின்னு சொல்லல, அவர்கள் மருமகனா இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹி பார்த்தாங்க. ஆனா அஃப்சா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹா இருந்தாலும் கூட அவர்களை தன்னுடைய கணவனா பார்த்தாங்க. ஆனா இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிக்கல, போய் கண்டிக்கிறாங்க. நபிசுல்லாஹி கொஞ்சம் கோபப்பட்டாங்கன்னா நீ வந்து என்ன ஆயிடுவ நரகவாதியா பயப்ப ஆயிடுவ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கண்டிச்சுட்டு பக்கத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறத பாத்துட்டு, இந்த சின்ன பிள்ளை அது மேல ரசூலுல்லாஹி கொஞ்சம் பாசமா இருக்கிறாங்கிறதுக்காண்டி அது செய்யற மாதிரி எல்லாம் நீ செய்ய நினைக்காத, ஏன்னா ஆயிஷா ரலியல்லாஹு கொஞ்சம் துடுக்கா இருக்கிறவங்க. நபிசுல்லாஹி பல வர சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஆயிஷா மேல கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கிறதுனால கொஞ்சம் அதிக பாசமா இருப்பாங்க, பிரியமா இருப்பாங்க. இதை பார்த்து அப்சா நம்ம அந்த மாதிரி துடுக்கா இருந்தா என்ன அப்படின்னு நினைச்சாங்க. இதை உமர் ரலியல்லாஹு கண்டிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி பிரியமா இருக்காங்கன்னா, சின்ன வயசு புள்ள ரசூலுல்லாஹி கல்யாணம் முடிச்ச மனைவிமார்களே கன்னிப்பெண் அவங்க ஒருத்தி தான், அதனால அவங்க மேல கொஞ்சம் பாசம் அதிகமா இருக்கலாம், அதுக்காண்டி நீ அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்காதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை கண்டிக்கிறாங்க. கண்டிக்கும் பொழுது இது இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு முறை என்ன பண்றாங்க, அப்சா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் வயசு வித்தியாசம் இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் தோழி. அப்சா ஆயிஷாவும் ரெண்டு பேரும் பல விஷயங்களும் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதான் ரசூலுடைய மற்ற மனைவிமாரெல்லாம் ஒரு குரூப், ஆயிஷா அப்சா மட்டும் ஒரு குரூப்பா இருப்பாங்க பல நேரங்களில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா. இப்படி இருக்கிற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்சா ரலியல்லாஹு அன்ஹா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பல விஷயங்களை ரசூலோட பேசுவாங்க. அப்படிங்கும் ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து ஒரு யூதருடைய மகள், ஒரு யூதனுடைய மகள், ஆனா பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு அவங்க கலிமா சொல்லிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களை பத்தி சொல்ல வரலாறு வரும். அந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவ பார்த்து இந்த ஹஃப்ஸாவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரெண்டு பேரும் என்ன சொல்லிடுறாங்க, என்னத்த பெருசா, நாங்க ரெண்டு பேரும் தான் ரசூலுல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஏன்னா அவங்க யாரு, ஆயிஷா யாரு, அபூபக்கருடைய மகள், நான் யாரு, உமருடைய மகள், நாங்க ரெண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுவோ ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, அதனால எங்களுக்கு தான் ரொம்ப மரியாதை, நீ யாரு ஒரு யஹூதி மகள் தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சஃபியா ரலியல்லாஹு ஓன அழ ஆரம்பிச்சிடறாங்க, நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களேன்னு. அப்ப நபிசுல்லாஹி வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வரும்போது சஃபியா ரலியல்லாஹு அழுவுறத பார்த்த உடனே ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, என்ன சஃபியா ஏன் அழற அப்படிங்கிறாங்க. அப்ப சஃபியா ரலியல்லாஹு சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹி என்ன பார்த்து ஒரு யஹூதியுடைய மகள் தான் கேட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்க அபூபக்கருடைய மகளாம் ஒருத்தவங்க உமருடைய மகளாம், நான் வந்து ஒரு யஹூதியுடைய மகளாம், அதனால கிண்டல் பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி எவ்வளவு நீதமா நடந்திருக்காங்க பாருங்க. நபிசுல்லாஹி சொல்றாங்க, இதுக்கு நீ வருத்தப்படுற, இதுக்கே நிறுத்த போற, அவரு அவங்களுடைய மக வந்து அவங்களுடைய அத்தா வந்து சஹாபிதான், யாருடைய அத்தா, அவன் ஆயிஷா ரலியல்லாஹு அத்தாவும் அஃப்சா ரலியல்லாஹு அத்தாவும் ரெண்டு பேரும் சஹாபிகள் தான், ஆனா உன்னுடைய அத்தா யாரு, நபி. உன்னுடைய அத்தா யாருன்னு சொன்னா சஃபியா ரலியல்லாஹு அத்தாலானா ஹார்ன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தவங்க, ஹார்ன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தவங்க. சொன்னாங்க உன்னுடைய அத்தா வந்து நபின்னு சொல்லு, அது மட்டுமல்ல ஹார்ன் அலைஹிஸ்ஸலாம் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அண்ணன், அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் உனக்கு பெரியத்தா, உன்னுடைய அத்தா ஒரு நபி, உன்னுடைய பெரியத்தா ஒரு நபி, நீ அப்படி சொல்றதை விட்டு போட்டு யஹூதிய மகனியா நீ நினைக்கிற, நீ அவங்களுடைய அத்தா ரெண்டு பேரும் சஹாபி தான், ஆனா உன்னுடைய அத்தா நபி, உன்னுடைய பெரியத்தா நபி, நீ அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அருமை மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னாங்க. இப்படி சௌதா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பல விதங்கள்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அதான் என்ன காரணம் சொன்னா மத்தவங்க மேல போறாம ரசூலுடைய சொத்துக்களை போற மத்த சக்கலதி மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க. அது அல்ல காரணம், எப்படி ரசூலுல்லாஹுடைய பிரியம் நமக்கு கிடைக்கணும், ரசூலுல்லாஹி பிரியம் கிடைச்சா யாருடைய பிரியம் கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பிரியம் கிடைக்கும். அந்த ஒரே நோக்கம் தான். நம்ம வந்து அப்படியா இன்னைக்கு அப்படிதான் சில சக்கரத்திமார சண்டை போடுறாங்க. இன்னைக்கு ரெண்டு மனைவி ஒருத்தனுக்கு இருந்தா சண்டை போடுறாங்கன்னு சொன்னா சொத்து காண்டியா? இது காண்டியல, முகப்பத்து காண்டியல, சொத்து காண்டி. நீ யாரோட இருக்கோ எனக்கு கொடுக்க காசு ஒழுங்கா கொடு, அப்படிதானே? சக்கரத்திமாரோட ஏன் சண்டை வருதுன்னா புருஷனுடைய சொத்துக்காக பணத்துக்காண்டி சண்டை வரும். ஆனால் சஹாபி பெண்மணிக்கு மத்தியில, பெருமானாசராஜ மனைவாளுக்கு மத்தியில, அவங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி சின்ன சின்ன போட்டிகள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த போட்டிகளுக்கு காரணம் ரசூலா சேர்த்து வச்ச சொத்தோ அல்ல ரசூலாவுடைய அந்த பணமோ நோக்கம் அல்ல. மாறா பெருமானாருடைய முகப்பத்து நமக்கு கிடைக்கணும், எல்லாரோட அதிகமான முகப்பத்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறத உள்ள ஒரு ஆர்வம். அந்த அடிப்படையில அஃசார் ரதி அல்லாஹுத்தனும் ஆயிஷா ரதி அல்லாஹுத்தனும் சேர்ந்து ஒரு வேலை செய்யறாங்க. என்ன வேலை அப்படின்னு சொன்னா, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருக்கு பிறகு அப்படியே எல்லா மனைவிகளும் அப்படியே போயிட்டு வருவாங்க. அசர் தொழுத பிறகு அசர்லேயே மகரிபுக்குள்ள அப்படியே ரவுண்ட் போயிடுவாங்க எல்லாரும் மனைவி வீட்டுக்கும் ஃப்ரீயா இருக்க டைம்ல. அந்த டைம்ல ஒரு நாள் ஜெயனவர் எல்லாத்தான் வீட்டுக்கு போறதை பார்த்தா போனா அங்க கொஞ்ச நேரம் அதிகமா தங்கிடுறாங்க. இதை ரெண்டு பேரும் வாட்ச் பண்றாங்க. ஜெயனவர் எல்லாத்தான சில ரிவாயத்துல மாரியத்தில் ஸ்ரீமதி எல்லாத்தான வீடு வருது, ரெண்டு மாதிரி வருது. ஜெயனவர் எல்லாத்தான வீட்டுக்கு போனா அதிகமா தங்கிடுறாங்க. இதை பார்த்து ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க, என்ன ஜெயன வீட்டுக்கு போனா ரசூலுல்லா ரொம்ப நேரம் தங்குறாங்க, கூடாத என்ன பண்ணலாம்? காரணம் பார்த்தா ஜெயனவர் அல்லாஹத்தலானா ரசூலுல்லாஹி இஸ்லாம் போன உடனே அவங்களுக்கு தேன் அன்பளிப்பா கொடுப்பாங்க. மத்தவா சும்மா பாலுகள் கொடுப்பாங்க, கொடுத்தது ரசூலுல்லாஹி வந்து டீ போட்டு கொடுப்பாங்க, பால் போடுவாங்க. அந்த மாமன்ற கூட தேன் கொடுக்குறது ரசூலுல்லாஹி தேன் ரொம்ப பிரியம். நபிசுல்லாஹி தான் தேனை நிதானமா சுவைச்சு குடிச்சுட்டு வரது தாமதமாயிடும். இதை பார்த்து ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க. யார் ரெண்டு பேரும்? அஃசார் ரதி அல்லாஹாவும் ஆயிஷா ரதி அல்லாஹத்தலா ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க. என்னன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஜெயனவர் ரதி அல்லாஹத்தலா வீட்டுக்கு போகக்கூடாது, போய் தேன் குடிக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, தேனை குடிச்சிட்டு வரும்பொழுது நம்மள்கிட்ட வருவாங்க இல்லையா, அப்ப நீ சொல்லு யாரும் சொல்ல வாய் ஒரு மாதிரி வாட அடிக்குது அப்படின்னு சொல்லு. என் வீட்டுக்கு வரலாம் அப்ப நானும் அந்த மாதிரி சொல்றேன், உண்மையிலே தேன்ங்கிறது ஒரு வாரம் வாரம் வாட வரும். இது பொய் சொல்லல, அவங்க ரசூலா வாயிலிருந்து வாட வருது பொய் சொல்லல. தேன்ங்கிறது ஒரு மாதிரியான ஸ்மெல் கொடுக்கும், அதை அவங்க துர்நாற்றனோ அல்லது துர்வாசம் நல்ல வாசனோ சொல்லல, ஒரு வாட வருது அவ்வளவுதான். நல்ல வாடனா கெட்ட வாடன்னு சொல்லல, உங்க வாயிலிருந்து ஒரு வாட வருது அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா சொன்ன உடனே நபிசா வந்து பாக்குறாங்க, ஓஹோ அப்ப தேன் சாப்பிட்டா இந்த மாதிரி கெட்ட வாட வருது போல சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அது வல்லாஹி லா அஷ்ரிபு அசல், வல்லாஹி லா அஷ்ரிபு அசல், அல்லாஹ்வே சத்தியமாக இனிமே நான் தேனே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிடுறாங்க. எதுக்காண்டி? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடிக்கடி வர்றாங்க, வஹி கொண்டு வர்றாங்கிறதுனால இந்த வாடகை தரக்கூடிய எந்த பொருளுமே ரசூலுல்லாஹி சாப்பிட மாட்டாங்க. வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, பச்சை வெங்காயம், பச்சை பூண்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வாடகை தரக்கூடிய எந்த பொருளுமே ரசூலுல்லாஹி சாப்பிட மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் ஒவ்வொரு வக்து துளையும் ரசூலுல்லாஹி மிஸ்வாக் செய்வாங்க, பிரஷ் பண்ணுவாங்க. வாடகை ஒரு வாடகை வந்துடக்கூடாது, ஏன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க வந்து உட்காருவாங்க, நம்ம வாடகை அவங்களுக்கு பிடிக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி இந்த சொன்ன உடனே நபிசுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடனே தேன் சாப்பிடறதுனால இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தேன் ஹராமாக நம்ம எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். உடனே அல்லாஹ் ரபுல்லால ஆயத்திறக்கின்றான், யா ஐயுவர் ரசூல், யா ஐயுவர் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலே, லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக, யா ஐயுவர் நபி, லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் ஹலாலாக்கியவற்றை நீங்கள் ஏன் ஹராமாக்குகிறீர்கள்? அத்தபுதலை மரல்லாத்தி அஸ்வாஜிக், அல்லாஹ்வுடைய பிரியத்தை விட உங்களுடைய மனைவியின் பிரியம் உங்களுக்கு பெருசா போச்சா, மனைவியோட திருப்தி உங்களுக்கு பெருசா போச்சா அப்படின்னு கண்டிச்சு ஆயத்த உடனே அப்பதான் விசாரிச்சு யோசிக்கிறாங்க, ஆஹா நாம அந்த மனைவி ரெண்டு பேருடைய பேச்சை கேட்டு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். காரணம் யாரும் பாக்குறாங்க, ஆயிஷா காரணமா ஹப்சா காரணமா பார்க்கும்போது அதுக்கு தூண்டுகோலா அமைஞ்சது யாருன்னா ஹப்சா ரதி அல்லாஹுத்தலான தான், ஆரம்பிச்சு வச்சது யாரு தான், ஹப்சா ரதி அல்லாஹுத்தலான தான். அப்ப நபிசுல்லாஹி பண்றாங்க, அவங்களை கண்டிக்க விதமா என்ன பண்றாங்க, ஹப்சா ரதி அல்லாஹுத்தலானாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலாக் சொல்லிடுறாங்க. ஹப்சா ரசூல் என்ன பண்ணிடுறாங்க, நீ இந்த மாதிரி இப்ப ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்திட்டியே, அல்லாஹ் என்ன கண்டிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி ஹப்சா ரதி அல்லாஹுத்தலானாவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அலறி அடிச்சு ஓடியாடுறாங்க. ஓடி அந்த அப்படியே கை நிறைய மண்ணல்லி தான் தலையில போட்டு சொல்றாங்க, எனக்கு இதை விட பெரிய நஷ்டம் எதுவும் வேண்டாம், என்னுடைய மகளுக்கு கிடைச்ச பாக்கியம் போயிடுச்சு, என்னுடைய மகள் ரசூலுடைய மனைவியா இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம், எனக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் போயிடுச்சுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, நேரம் வீட்டுக்குள்ள போய் மகளை அடிக்கிறாங்க, அடி உமர அடி கேட்கவா செய்யணும், அடிக்கிறாங்க, அடி மகளை போட்டு அடிச்சுட்டு எவ்வளவு பெரிய பாக்கியம் உனக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தான், அதை நாசமாக்கிட்டே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளை கண்டிக்கிறாங்க. அவங்களும் அஃசார் ரதி அல்லாஹு அன்ஹு தங்களுடைய தவறை உணர்ந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க, அழுகுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஃசார் ரதி அல்லாஹு அன்ஹு இந்த இஹ்லாஸ் அவருடைய என்ன சுத்தமான எண்ணமா இருந்ததுனால, அதாவது ரசூலுடைய பிரியம்தான் நோக்கம் அப்படிங்கிறதுனால, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரபியே ராஜ ஹப்சா, நீங்கள் ஹப்சாவை கொடுத்த தலாக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். அஃசான் கொடுத்த தலாக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹா கவ்வாமத்துன் சவ்வாமத்துன், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ல ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னா, இன்னஹா கவ்வாமத்துன் சவ்வாமத்துன், உங்களுடைய மனைவிமார்களிலேயே இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய பெண் ஹஃப்ஸா தான், அதிகமாக நோன் வைக்கக்கூடிய பெண் ஹஃப்ஸா தான், அவங்களுடைய அந்த இரவு வணக்கமும் அவங்களுடைய நோம்பும் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சமா இருக்குது. அதனால அல்லாஹ்வே கட்டளையிட்டு விட்டான், ராஜி ஹஃப்ஸா ஹஃப்ஸாவுடைய தலாக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க ஹராமான தலாக்கு, நம்ம எடுத்த உடனே சின்ன பிரச்சனையா தலாக் தலாக் தலாக் முத்தலாக் சொல்கிறேன். ஊர் ஜமாத்துல கணவன் மனைவிக்கு ஒத்து வரல, பிரிச்சு வச்சா கூட மார்க்க ஞானம் இல்லாதனால மார்க்க அறிவு இல்லாதனால முத்தலாக் செய்து விட்டார், ஊர் ஜமாத்துல முத்தலாக் கொடுத்து வைக்கிறாங்க. முத்தலாக்ங்கிறதே ஹராமான தலாக்குங்க. சொன்னா மூணு தலாக் ஆயிடும், முத்தலா மூணு தலாக் தலாக் தலாக் தலாக்னு சொன்னா மூணு தலாக் ஆயிடும். ஆனால் அப்படி சொல்றது ஹராம். தலாக் சொல்லக்கூடிய முறை என்னன்னு சொன்னா, பிடிக்கலன்னு சொன்னா ஒரே தலாக் தான் சொல்லணும், அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் வாபஸ் பெறணும், வாபஸ் விட்டுக்கலாம். அந்த தலாக வாபஸ் பெறணும்னா வாபஸ் விட்டுக்கலாம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை அஃசா ரழியல்லாஹு தஆலா அவர்களே ஒரே தலாக் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து வாபஸ் வாங்கிங்க அப்படின்னு சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக்கை வாபஸ் பெற்றுக் கொண்டார்கள். இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பிறகு அன்னை அஃசா ரழியல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் ஹயாத்தா இருக்கிறாங்க, 15 வருஷம் இருக்கிறாங்க. ஆனா அந்த 15 வருஷத்திலையும் கூட அதிகமாக நோன்பு வைக்கிற பழக்கம் உள்ளவங்க ஹஜ்ரத் அஃசா ரழியல்லாஹு தஆலா அதிகமா நோன்பு வைப்பாங்க. எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, ஹஜ்ரத் அஃசா ரழியல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 25 வருடம் ஷவ்வால் மாதம் மரணிக்கின்றார்கள். மரணிக்கும் பொழுது கூட நோன்பு வைத்த நிலையில தான் அவங்க மரணிக்கிறாங்க, நோன்பு வச்ச நிலையில தான் அவங்க மூத்தா வராங்க. அவ்வளவு அதிகமா நோன்பு வைக்கிறவங்க ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா. அவர்களுடைய ஜனாசாவை அவர்கள் மௌத்தான உடனே, அப்ப மதீனாவில கவர்னராக இருக்கிறது மர்வான் என்பவர் கவர்னராக இருக்கின்றார், அதாவது முஆவியா ரழியல்லாஹு தஆலா ஆட்சியிலே மர்வான் மதீனாவுக்கு கவர்னராக இருக்கின்றார். அந்த மர்வான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலாவுக்கு ஜனாசா தொழ வைத்து தன்னுடைய தோளிலேயே அந்த ஜனாசா தொழந்துட்டு போறாங்க. அங்கே கபருக்குள்ள இறக்கும் பொழுது ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலாவுடைய அண்ணன் ரொம்ப வயசாயிடுச்சு, அந்த நேரத்துல ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலாவோ அவர்களே தன்னுடைய தங்கையின் ஜனாசா வரலாறு சொல்லப்படுகிறது. விருப்பமான அளவில் இபாதத் செய்து தொழுது அவர் நோன்பு வைக்கக்கூடிய வழக்கம் இருந்து அது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அரசு வரை அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக ஆயிடுச்சுன்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை மனசு கஷ்டப்பட்டு தலாக்கு சொன்ன தலாக்கை கூட அல்லாஹ் என்ன பண்ண வச்சான், வாபஸ் பெற வச்சா. அந்த அளவுக்கு அவங்க கணவனுக்கு, அதாவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவியா இருந்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு விருப்பமான மனைவியா இருந்தாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பெண்களுக்கு எல்லா தன்மைகளையும் நம்முடைய பெண்களுக்கு தந்தருவானாக. ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா இந்த நல்ல நற்குணங்களையும் நம்முடைய பெண்களுக்கு தந்தருவானாக. இங்கே நான் ஒரு சின்ன ஒரு மசாயில விளங்கிக்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலாவுடைய ஜனாசா இறக்கும் பொழுது அந்த ஜனாசாவை இறக்கியது ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களும், அதே மாதிரி அவனுடைய மகன் சாலிம் இறக்கினாங்கன்னு சொன்னோம். ஏன் சொன்னா, ஹஃப்ஸா ரழியல்லாஹு தஆலா கணவரும் இல்ல, கணவர் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு பிள்ளையும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்ததுல அவங்களுக்கு பிள்ளையும் கிடையாது. இந்த சூழ்நிலையில ஒரு கபருக்குள் ஒரு பெண்மணியின ஜனாசாவா இருந்தா, ஒரு பெண்மணியின ஜனாசா கபருக்குள் அடக்கம் செய்வதாக இருந்தால் அதே அவங்களுடைய மகரமானவங்க தான் கபருக்குள்ள இறங்கணும். அந்த பெண்ணுக்கு மகரமானவங்க அண்ணன் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்க, அல்லது கூட பிறந்தவருடைய பிள்ளைகள், அல்லது அக்கா தங்கச்சியின் பிள்ளைகள், இப்படி யாரெல்லாம் மகரமானவர்களோ அவர்கள் தான் கபருக்குள்ள இறங்கணும். இன்னைக்கு பாக்குறோம் இந்த விஷயத்துல நம்மளுங்க பேணுதல் கடைப்பிடிக்கிறதே இல்ல. பெண்ணுடைய ஜனாதா யாருடைய ஜனாதாவோ சொந்தக்காரங்க கூட ஒதுக்கி இருக்கிறது, யார் ரெண்டு பேரும் புத்தூர் கபருக்குள்ள கூச்சுறது, யாராவது ரெண்டு பேரு. ஆகவே கபர் பயப்படுறாங்க, கபர் நம்மளை பிடிச்சிக்கோன்னு சொல்லி சார் சொந்தக்காரங்க இறங்க மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்படுறாங்க. என்ன பயம், கபர் பிடிச்சிக்கணும், சொந்தக்காரங்க தான் இறங்கணும், சொந்தக்காரங்க தான் இறங்கணும், மகரமானவங்க யாரும் நினைக்கலாம். ஆம்பளை ஜனாசா யார் வேணாலும் இறங்கலாம், பெண்ணுடைய ஜனாசாவா இருந்தால் உறவினர்கள் அது மகரமான உறவினர்கள் தான் கபருக்குள்ள இறங்கணும். அந்த அடிப்படை தான் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஹஃப்ஸாவுக்கு கணவரே இல்லை மகனே இல்லைங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, வயசான காலத்திலையும் அவங்க இறங்கினாங்க கபருக்குள்ள. யார் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரிகளுடைய ஜனாசாவுக்காண்டி. அப்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும், பெண்ணுடைய ஜனாசாவா இருந்தா யாராவது அப்படி இறங்கிட்டா கூட விவரமான இங்க நிக்கிறீங்க எல்லாமே மார்க்க சமயம் தெரிஞ்சிட்டீங்க, சொல்லணும் ஏன் யார் பாணி இறங்கின யாருன்னு இந்த பெண்ணு சொந்தக்காரனா மகரமானலாம் கேட்டு அப்படி மகரமெல்லாம் அவரை மேலே வர சொல்லிருக்கோம், மேலே வர சொல்லி மகரமான யாரும் அவரை இறங்க சொல்லணும். அதனால பெண்களுடைய ஜனாசாவை கபரில் அடக்கம் செய்யறதா இருந்தா மகரமானவங்க தான் இறக்கணுங்கிற அடிப்படையில், இறங்கணும் கபருக்குள்ள அப்படிங்கிற அடிப்படையில ஹஜ்ரத் அஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா ஜனாசாவை அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு இறங்கி அந்த ஜனாசாவை நல்ல முறையில் அடக்கம் செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ஹிஜ்ரி 25 ஆம் ஆண்டு உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்தார்கள்.